கை தட்டி தட்டி அழைத்தாளே, என் மனதை தொட்டு தொட்டு திறந்தாளே, என் உயிரை மெல்ல துளைத்து நுழைந்தாளே, ஜீவன் கலந்தாளே அந்த தேன் குயிலே. தரலம்பம் தரலம்பம் தரலம்பம், உன் ஆரம்பம் இன்பம் இன்பம், பெண் எப்போதும் சுகமான துன்பம், உன் வானெங்கும் அவளின் பிம்பம். அவளோடு வாழ்ந்தால் வாழ்வு மரணத்தை வெல்லும். தரம்பம் தரம்பம் தரம்பம், உன் ஆரம்பம் இன்பம் இன்பம். ரத்தினத்து தேரானாள் என் மனசுக்குள் சத்தமிடும் பூவானாள், என் பருவத்தை பயிர் செய்யும் நீரானாள், என் நெஞ்ச குளத்தில் பொன் கல்லை எறிந்தாள், அலையடங்கு முன் நெஞ்சத்தில் குதித்தாள், விழியால் நெஞ்சுடைத்து விட்டாள், ஸ்பரிசங்களால் பின் இணைத்து விட்டாள். வண்ண நிலவெடுத்து பார்க்கடலில் பல முறை சலவை செய்து, பெண் உருவாய் பிறந்தவள் அவள்தான்.